நற்றிணை 1000வது நாள். நான் வாழ்த்துகிறேன் கவிமாலையாக. நற்றிணை நாளுடன் பூவும் தொடுத்து பற்பல நிகழ்ச்சிகளை புதுமையாக படைத்து இப்பூவெளியில் வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன் மயிலை பட்டாபி. நன்றி, வணக்கம்.